రామానుజదయాపాత్రం జ్ఞాన వైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటరాచార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుతపదాంబుజ యుగ్మ రుక్మ వ్యామోహతస్తదితరాణి తృణాయ మేనే అస్మద్గురోర్భగవతో దైక సింధో రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితానియా విభూతిసర్వం యదేవ నియమేన మదన్వయానా ఆద్యశ్చ నఃకులవతే వకులాభిరామం శ్రీమత్తదంగరీవణం ప్రణమామి మూర్ధ్నా భూతం సరస్సమహదాహ్వయ భట్టనాథ శ్రీభక్తిసార కులశేఖర యోగి వాహాన్ భక్తాంఘ్రిరేణు పరకాల యతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశమునిం ప్రణతోస్మి నిత్యం క్షీరున్నదూపుల్ తిరువేంకటముడయాన్ పారుణ్ణశ్చన్న పడముడియుల్ పూరండృదానే అభయాదో తారణీయల్ వాళ్వాత్తు వానేర కోమళవుం వాళ్వు మన్న తిరుమందిరத்தின் வாழ்துயத்தின் பொருளும் தென்னுபுகழ் கீதத்தனில் சொன்னவென்னான் பொருளும் அன்னவயல் கச்சி அருளாளர் திருச்சின்ன ஒளி இன்னபடி என்றுரைத்தான் எழில் வேதான் தாரியனே ஏகாந்த மூன்று மெழினால் உரை செய்து மாகாந்தம் செய்தருளும் வள்ளராய் சாகாந்த தேசிகனாம் தோப்புள் திருவேங்கடேச குரு பாசகமே எங்களுக்கு வாழ்வு பரிச்சின்னமான விருநாள் எழுத்தின் பல்வன்மையலாம் விரிச்சி நலம் பெறவோத வல்லோர்க்கிந்த மேதி நிக்கே மரிச்சின்ன மீளப் பிறவாமல் வாழ்விக்குமால் வரதர் திருச்சின்ன ஓசை ஈவையுண்டோ பற்றை தேவருக்கே. சிம்பெருமான் காஞ்சிபுரத்திலே எழுந்திருக்கக்கூடிய தேவராஜ பெருமானுடைய திருச்சின்ன ஓசை, அந்த திருச்சின்ன ஓசையினுடைய இனிமை, அதிலே தன் மனதை பறிகொடுத்தவரான சுவாமி தேசிகன் அந்த ஓசையின் அர்த்தமாக அவர் பார்த்த விஷயங்களை எல்லாம் இங்கே சாதித்துக் கொண்டிருக்கிறார். திருச்சின்ன ஓசையானது வந்தார் வந்தார் என்று பெருமாளுக்கு விருது பாடுவதாக இருக்கிறது. அப்பொழுது எப்படிப்பட்ட குணங்களையுடைய பெருமாள் வந்தார் என்பதை தம் மனசாலே அவர் அனுபவிக்கிறார். அதிலே திருமந்திரத்தின் பொருளும் துவயமந்திரத்தின் பொருளும் சர்மஸ்லோகத்தின் பொருளும் பொதிந்து கிடக்கிறது. அந்த பொருளை நினைத்து பார்த்து அந்த பொருளை அந்த பொருளானவர் வந்தார் என்பதாக அந்த திருச்சின்ன ஓசை ஒரு தகவலை ஒரு செய்தியை சுவாமி தேசிகனுக்கு தெரிவிக்கிற மாதிரி இருக்கும். இப்படி அழகாக ஒரு வாத்தியத்தின் ஒரு ஓசைக்கு இப்படி ஒரு விசேஷ தகவலை பொருளாக சொன்னவர் சுவாமி தேசிகன் மாத்திரம்தான் இருக்க முடியும். ஏதோ இசை அப்படின்னு சொன்னா ஏதோ சாதாரணமா கேட்பா கேட்டுட்டு போவா அப்படின்னு இருக்கும். ஆனால் இது இத்தனை அர்த்தம் இருப்பதாக சுவாமி தேசிகனுக்கு தோணினதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர் அதுல ஊறி இருக்கிற அப்படின்னால அந்த அர்த்தத்திலையும் ஊறி இருக்கார், இந்த திருச்சின்ன ஓசை இனிமையிலையும் ஊறி இருக்கார். அதனால இது ரெண்டும் சேர்ந்து அப்படி சொல்ல முடிகிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுல திருமந்திரத்தின் அர்த்தம் எப்படி தெரியும் அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு வரோம். திருமந்திரத்திலே முதல் இரண்டு பதங்களை பார்த்தோம், மூணாவது பதம் நாராயணாய அப்படின்னு இருக்கு. நாராயண ஆய நாராயணனுக்கே அர்த்தம், நாராயணன் என்னால் என்ன அர்த்தம், அப்புறம் அவனுக்கே அப்படின்னா என்ன அர்த்தம், இது ரெண்டையும் இப்ப ரெண்டு வார்த்தைகளை சொல்ல போறேன். நாராயணன் அப்படிங்கிறது பெருமாளுடைய ஒரு திருநாமம், நமக்கு என்ன தெரியும், பெருமாளுக்கு பிரசித்தமான திருநாமம், வேதத்திலே சொல்லப்பட்ட ஒரு திருநாமம். நாராயணாய வித்மகே அப்படின்னு யாரும் வேதம் சொல்றது. நாராயண உப நாராயண அணுவாக்கம், 100 அணுவாக்கம் இருக்கு. அதனால எல்லாமே நாராயணன் தான் அப்படிங்கறத ஸ்பஷ்டமா சொல்ற அணுவாக்கம் வேதத்தை. அப்படி வேதத்திலே சொல்லப்பட்ட ஒரு உயர்ந்த திருநாமம் மந்திரத்தில் நாலு எழுத்தாம் திருநாமம் அப்படின்னு தேசியனை சொல்ற. இங்கேயே எட்டு எழுத்து மந்திரத்துல நாலு எழுத்து அப்படிப்பட்ட நாராயண அப்படிங்கிற ஒரு வாக்குறு சொல்லியோ அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கறதை இப்பொழுது இந்த திருச்சின் மாலையில ஐந்தாவது பாசுரத்திலே சொல்லுகிறார். உலகெல்லாம் உள்ளே வைத்துமிழ்ந்தார் வந்தார் உலகுடம் தாய்த்தாமுயிராய் நின்றார் வந்தார் அரை கடலாய் ஆனந்தமடைந்தார் வந்தார் அளவில்லா அருளாழி பெருமாள் வந்தார் திலகமெனும் திருமேனி செல்வர் வந்தார் செழுங்குணங்கள் இரு மூன்று உடையார் வந்தார் இலகு சுடர் முதுநலமாய் இனியார் வந்தார் எல்லாருக்கும் கதியானார் வந்தார் தாமே. நாராயணா என்று சொல்லும் போது மிக முக்கியமாக ரெண்டு அர்த்தத்தை சொல்லுகிறார்கள். இந்த நாராயண நாமத்துக்கு பல அர்த்தம் இருக்கட்டும், உடனடியாக தோன்றக்கூடிய ரெண்டு அர்த்தம். ஒன்று நாரங்களுடைய அயனம். நாரங்கள் அப்படின்னா உலகங்கள் மொத்தமுமே நாரம். நர ஜாதானி தத்வானி நரன் அப்படின்னு பெருமாளுக்கு பெயர். அவனிடமிருந்து தோன்றின வஸ்துக்கள் எல்லாமே நாரம் அப்படின்னு பெயர். சேத்தனா சேத்திர வஸ்துக்கள் எல்லாத்துக்கும் நாரம் அப்படின்னு பெயர். நரன் தேர்ந்து வந்தபடினால நரன் அப்படின்னு பெருமாளுக்கு ஏன் பேருந்து அழிவு இல்லாதவன் அர்த்தம். அழிவு இல்லாமல் இப்போதே இருக்கக்கூடியவனா பெருமாளுக்கு ந ரன் அப்படின்னு பெயர். அழிவற்றவன் அந்த நரன் தேர்ந்து தோன்றின வஸ்துக்கள் எல்லாமே நாரம் அப்படின்னு பெயர். அப்புறம் அந்த நாரங்களுக்கெல்லாம் இருப்பிடமாக இருக்கக்கூடியவன் அயன்னா இருப்பிடமாக இருக்கக்கூடியவன். எல்லா வஸ்துகளுக்கும் இருப்பிடமாக சேத்தனா சேத்தன வஸ்துக்கள் எல்லாவற்றுக்கும் ஒரே இருப்பிடமாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் அந்த நாரங்கள் இருக்குள்ளோ அதெல்லாம் இவனுக்கு இருப்பிடம் அப்படின்னு அர்த்தம். அந்த நாரங்களுக்கு இவன் இருப்பிடம்னு அர்த்தம் சொல்லலாம், இல்ல அந்த நாரங்கள் இவளுக்கு இருப்பிடமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு விதமாகவும் சம்ஸ்கிருதத்தில் சொல்ல முடியும். இந்த ரெண்டும் இங்க எது சொல்லலாம் அப்படின்னா ரெண்டையுமே சொல்ல முடியும். எல்லா நாரங்கள்னு சொல்லக்கூடிய எல்லா அவஸ்துகளுக்கும் பகவான் இருப்பிடமா இருக்கான் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா அவன்தானே ஆதாரமா இருந்தான், அவன் தான் இருப்பிடமா இருக்கான். ஒரு உதாரணம் பார்த்தா உலகெல்லாம் உள்ளே வைத்து உமிழ்ந்தார் வந்தார். ஒரு பிரளய காலத்துல மொத்த லோகங்களும் பகவானுக்குள்ளதானே இருந்தது. சம்ஹாரம் பண்ணும் போது எல்லாவற்றையும் தன் திருவயிற்றுக்குள்ளே வச்சுட்டான் பெருமான், வச்சு காப்பாத்துறான். அப்போ அது எல்லாத்துக்கும் இருப்பிடம் தாருனா பெருமாளுடைய திருவயிற்றுதான். அதுக்கு ஒரு சிருஷ்டி காலத்துல உமிழ்ந்தார், பிள்ளை காலத்துல உள்ளே வைத்து சிருஷ்டி காலத்துல அந்த உலகத்தை அப்படியே உமிழ்ந்தாரான் எம்பெருமான். உலகெல்லாம் உள்ளே வைத்து உமிழ்ந்தார் அப்படிங்கிறது இல்ல, தன் திருவயிற்றுக்குள்ளே வச்சு அப்புறம் சிருஷ்டி காலத்துக்கு உமிழ்ந்தாரான பற்றினால அந்த சேதனா சேத வஸ்துகளுக்கெல்லாம் ஆதாரமாக இருப்பிடமாக எம்பெருமான் இருக்கான் அப்படிங்கிறது தெரியும். இன்னொரு அர்த்தம் அந்த உலகங்கள் எல்லாம் இவனுக்கு இருப்பிடமா இருக்கு. அது எப்படின்னு கேட்டா உலக உடம்பாய் தாம் உயிராய் நிற்பார் வந்தாரும். அந்த உலகங்கள் எல்லாம் இவனுக்கு சரீரமா இருக்கு, இவன் ஆத்மாவா இருக்கான் அப்படின்னு வேதம் சொல்றது. பல இடத்துல வேதம் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கு. அப்போ ஆத்மா ஆத்மானா என்னன்னு கேட்டா ஒரு சரீரத்துல ஆத்மா இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த உலகம் முழுக்க எம்பெருமானுக்கு சரீரமா இருக்கு, அவன் ஆத்மாவா இருக்கான் அப்படின்னா அப்ப உள்ளதானே இருக்கும். உள்ள இருக்கான் அப்படின்னு அர்த்தமா இருக்கு. அர்த்தமானபடினால என்ன விஷயம் கேட்டேன்னா, சேத்தனா சேத்தன வஸ்துகள் எல்லாம் இவனுக்கு ஆதாரமா இருக்கு, இவனுக்கு இருப்பிடமா இருக்கு. ஏன்னா ஆத்மாவுக்கு எப்படி சரீரமோ அந்த மாதிரி பரமாத்மாவுக்கு இந்த உலகங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லாரு. இப்போ உலகம்னா உடம்பா இருக்கு, இவன் உயிராக இருக்கான், இவன் ஆத்மாவாக இருக்கான் அப்படின்னு. அதனால அந்த ஒரு அர்த்தமும் கிடைக்கும். இதை சம்ஸ்கிருதத்துல தத்புருஷம்னு பகுபிரீகி அப்படின்னு சொல்லுவான். ரெண்டு விதமான அர்த்தம் சொல்ல முடியும். ரெண்டு விதமான அர்த்தமும் இந்த இடத்துல ஒட்டி போறது பெருமான் கிட்ட. நாராயணனே நான் உன்னை என்று இல்லை அப்படிங்கிறான். கண்டால் நாராயணனே நீ என்ன என்று இல்லை அப்படின்னு ஆழ்வார் சொல்ற. நானும் உன்னை விட்டு இருக்க முடியாது, நீயும் என்னை விட்டு இருக்க முடியாது அப்படின்னு இதுக்கு தேசிய வியாக்கியானம் பண்ணியிருக்கேன். இந்த பாத்துருக்கு நான் உன்னை விட்டு இருக்க முடியாது, ஏன்னா நீதானே எனக்கு ஆதாரம், நீ என்னை விட்டு இருக்க முடியாது. ஏன் இருக்க முடியாது அப்படின்னு கேட்டா, உன்னை புரிஞ்சுக்கணும்னா என்னை வச்சுதான் புரிஞ்சுக்கணும். சேத்தனா சேத்தனங்களை வச்சு, சேத்தனா சேத்தனங்களை சிருஷ்டிச்சவன், சேதனா சேத்தனங்களை ரட்சிக்கவன், சேதனா சேத்தனங்களுக்கு அந்தரியாம இருப்பவன், இன்னும் இதெல்லாம் வச்சுதானே பகவான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம், நமக்கெல்லாம் மோட்சம் கொடுப்பவன், இந்த மாதிரி தானே பகவானை புரிஞ்சுக்கிறோம். சேத்தனா சேத்தனங்கள் இல்லட்டா பெருமாள் எப்படி நம்ம புரிஞ்சுக்க முடியும்? சத்தியஜான ஆனந்த ஸ்வரூபன் அப்படின்னு இருந்தா கூட அதை நம்ம சித்தம் புரிஞ்சுக்க முடியாதே, இந்த ரீதியில் தானே புரிஞ்சுக்கிறோம். அதனால நாங்க இல்லாட்டா உன்னையும் நிரூபணம் பண்ண முடியாம இருக்கு. இன்னும் அர்த்தத்துல அங்கே சொல்றாரா அழுவார். அங்கேயும் நாராயண சித்தத்தினுடைய அர்த்தம் தான் சொல்ற. அப்போ பெருமாள் தான் ஆதாரமா இருக்கான், பெருமாள் தான் உள்ளுக்குள்ளேயும் இருக்கான், உள்ளுக்குள்ள இருந்து ஆதாரமா இருக்கான் அப்படின்னு சொல்லலாம். எப்படி பெருமாள் வந்து இதுக்குள்ள இருந்து அவனே எப்படி ஆதாரமா இருக்க முடியும் அப்படின்னா, ஆத்மா போலதான். இப்ப எப்பவுமே ஒரு உள்ளுக்குள்ள இருக்கிற வஸ்து சொல்லும் அது ஆதாரமா இருக்காது. நல்லா கவனிக்கணும், உள்ளுக்குள்ள ஒண்ணு இருக்கு வச்சுக்கோங்க, ஒரு பாத்திரத்துக்குள்ள தீர்த்தம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த தீர்த்தம் வந்து அந்த பாத்திரத்துக்கு ஆதாரமா இருக்காது, பாத்திரத்துக்கு உள்ளுக்குள்ளதான் தீர்த்தம் இருக்கு, அதனால இருக்க முடியாது. ஒரு பாத்திரத்துல நெய் வச்சோம் வச்சுக்கோங்க, நெய் வந்து ஆதாரம் கிடையாது, நெய்க்கு அந்த பாத்திரம் தான் ஆதாரம். அந்த மாதிரி ஆனா இங்க என்ன இருக்கேட்டா, சேத்தனா சேத்தன வஸ்துக்கள் எல்லாத்துக்குள்ளயும் பகவான் இருக்கான், அதுவும் வாஸ்தவம். பகவான் ஆதாரமா இருக்கான் அப்படிங்கிறது வாஸ்தவம். எப்படி உள்ளுக்குள்ள இருக்க பகவான் எப்படி ஆதாரமா இருக்க முடியும்னா, ஆத்மாவா இருந்தா அது நடக்கும். எப்படி ஆனால் நம்ம சரீரத்துக்குள்ள ஜீவாத்மா இருக்கு, அது சரீரத்துக்கு ஆதாரமா இருக்கு, சரீரத்தை பிடிச்சிட்டு இருக்கு. ஜீவாத்மா இருக்கவே தானே சரீரம் நிக்கிறது, ஜீவாத்மா இல்லைன்னா சரீரம் கீழ் விழுந்துருமே, புத்தம் கீழ் விழுந்துடும். ஆத்மா இருக்க வரையின்னு அதுக்கு வேல்யூ. அப்போ ஆத்மா உள்ளதா இருக்கு, ஜீவாத்மா எடுக்கும், பரமாத்மா விட்டுருவோம். ஜீவாத்மாங்கிறது ரொம்ப பொடியானது, ரொம்ப சின்னது, சரீரத்துக்குள்ள சின்னதா இருக்கு. ஆனா அது இருந்தாதான் சரீரம் இருக்க முடியும், கேட்டா சரீரம் சரீரமாவே இருக்க முடியும். இப்போ சரீரத்துக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற ஜீவாத்மா எப்படி சரீரத்துக்கு ஆதாரமாகவும் இருக்கோ, அந்த மாதிரி எல்லா வஸ்துகளையும் உள்ளுக்குள்ள இருக்க பரமாத்மா எல்லா வஸ்துக்கும் ஆதாரமாயும் இருந்திருக்கான். அதே அது இல்லாட்டா அந்த வஸ்து இருக்க முடியாதுங்கிற அளவு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதனாலதான் உலக உடம்பாய் தாம் உயிராய் நின்றார் வந்தான். உலகெல்லாம் உடம்பா இருக்கு பரமாத்மாவுக்கு, அவன் உயிரா இருக்கான். இந்த வேதம் வந்து இந்த உடம்பு உயிர் சரீர ஆத்ம பாவம் என்று பேர். இந்த சரீர ஆத்ம பாவத்தை வேதம் அழகாக சொல்ற. எல்லாம் பகவானுடைய சரீரம், எஸ் பிருத்வி சரீரம், எஸ் ஆபகா சரீரம் அப்படின்னு ஆரம்பிச்சு, எச்சி ஆத்மா சரீரம், ஜீவாத்மாவும் சரீரம் அப்படின்னு எல்லாமே பெருமானுடைய சரீரம் அப்படிங்கறத எடுத்து சொல்றோம். அந்த சரீர சரீர பாவம் அப்படிங்கிற சம்பந்தம் இருக்குல்லையோ, சரீர ஆத்மபாவங்கிற சம்பந்தம், அந்த சம்பந்தம் நன்னா தெரியக்கூடிய ஒரு திருநாமமே நாராயண நாமம்தான். மற்ற நாமங்கள்லாம் அவ்வளவு கஷ்டமா தெரியாது, தெரியணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா பகவானுடைய கல்யாண குணங்களை இட்டு பொதுவாக நாமங்கள்லாம் வரும். யானி ராமானி கௌனானி அப்படிங்கிற இந்த நாமங்கள் எல்லாம் கௌணங்கள், கௌணங்கள்னா குணங்களை இட்டு வந்தார். அப்போ ஏதோ அந்தந்த குணத்தை இட்டு வரலாம், ஆனா நமக்கும் பகவானுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சம்பந்தம், அந்த சம்பந்தத்தை இட்டு வரக்கூடிய திருநாமம் அப்படின்னு பார்த்தா அது நாராயண நாமம். அது அதனால இந்த நாமங்கிறது மற்ற திருநாமங்களை எல்லாம் காட்டும் மிக உயர்ந்தது, நாம் அனுசந்தானம் பண்ணுவதற்கு ஏற்றது. அதனால்தான் திருமந்திரத்திலையும் நாராயண நாமம் இருக்கு, துவய மந்திரத்திலையும் நாராயண நாமம் இருக்கு. சிவன் நாராயணன் துவய மந்திரத்தில் ரெண்டுலையுமே நாராயண நாமம் இருக்கு. உபாயத்திரியும் உபயோகித்திரியும் நாராயண நாமம் இருக்கு. இப்படி ஒரு பெருமை இந்த திருநாமத்துக்கு நம்மளுடைய சம்பந்தம் இருக்கிறபடினால நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறபடினாலையும், நம்மளுடைய சம்பந்தம் இருக்கிறபடினாலே நமக்கு உபாயம் அவன் அப்படின்னும் நமக்கு உபயம் அவன் அப்படிங்கறது நமக்கு புரிஞ்சுக்க முடியும். இந்த திருநாமத்தை இட்டே நம்ம புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறபடினாலையும் இது வந்து விசேஷமாக சொல்ற வழக்கம். நாராயண நாமத்தை இதுக்கு இருக்கக்கூடிய பெருமை மற்ற திருநாமத்துக்கு கிடையாது. நாராயண நாமத்தாலே அனுசந்தானம் பண்ண வேண்டிய குணங்கள் அப்படின்னு தேசியன் எடுத்திருக்க, கிட்டத்தட்ட ஒரு 12 குணங்கள் எடுத்திருக்க. எம்பெருமாண்டிய குணங்கள்லாம் இதுல நாம நினைச்சு பார்க்கலாம். திருமந்திரத்தை சொல்லும் போது நாராயண நாமத்தை சொல்லும் போது அவனுடைய சுவாமித்வம், அவனுடைய வாத்சல்யம், அவனுடைய காருண்யம், அவனுடைய சௌந்தர்யம் இதெல்லாம் இங்க அனுசந்தானம் பண்ணலாம் அப்படின்னு காமிக்கிற. அப்படி பல அர்த்தங்களை தன்னகத்தை கொண்டிருக்கக்கூடிய அழகான திருநாமம். அதுல பிரதானமான 2 அர்த்தத்தை இப்ப சொன்னார். உலகெல்லாம் உள்ளே வைத்து உமிழ்ந்தார் வந்தார், உலக உடம்பாய் தாம் உயிராய் நின்றார் வந்தார். அலைகடலாய் ஆனந்தமடைந்தார் வந்தான், அளவில்லா அருளாடி பெருமாள் வந்தார். அலைகடல் இன்னொரு அர்த்தம். நாரம் அப்படின்னா ஜலம் அர்த்தம். அந்த ஜலத்திலே எழுந்திருக்கக்கூடிய பெருமாள் அப்படின்னாலே நாராயணன் அப்படின்னு ஒரு திருநாமம் அவனுக்கு. பெருமாள் நாராயணன் ஜலேசையானகான்னு சொல்ல மாதிரி ஜலத்துல இருக்காருங்கிறது பிரசித்தம் இல்ல. இங்க ஜலத்தை சொன்னது பொதுவாக எல்லா தத்துவங்களையும் சொன்னதா இருக்கலாம் அப்படின்னு எடுத்துட்டு எல்லா தத்துவங்களையும் இருக்கார் அப்படின்னு அர்த்தம் சொல்றது. ஜலம்னு சொன்னா கூட சிருஷ்டியில ஜலத்தை முதல்ல சொல்லுவா வழக்கம். அப்பயே சசர் ஜாதவ் சாசு வீரியம் உபாசிரியத்து முதல்ல ஜலத்தை சிருஷ்டிச்சார் அப்படின்னு வரும். ஆனா ஜலம் மாத்திரம் இல்ல, பிருத்திவி அப்பு தேஜஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கணும். எல்லாத்தையும் சொல்லிச்சு ஏன் ஜலத்தை சொல்லுவானே விசேஷமா அப்படின்னு கேட்டா, நம்ம இருக்கக்கூடிய பிருத்திவி புரியும், நமக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய பிருத்திவி, இந்த பிருத்திவியானது ஜலத்துலதான் இருக்கு. ஜலத்திலேருந்தான் வந்தது முதல்ல. அதனால நமக்கு தேவையானது ஜலத்தை முதல்ல சொல்லிட்டேன். முதல்ல ஜலம் இருந்து ஜலத்திலேருந்து பிருத்திவி வந்தாச்சு, அதுல நீ இருக்க. நீ ஜலத்துக்கு முன்னாடி தேஜஸ் இருந்து தேஜஸ்க்கு முன்னாடி வாயு இருந்தது. அது இருக்கட்ட, ஸ்டெப் பை ஸ்டெப் அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஆனா முதல்ல நீ இருக்கிற இடம் இங்க இருந்ததுன்னா ஜலத்திலேருந்து வந்தது அப்படிங்கிறதுக்காக ஜலத்தை சொல்றான். ஆனா பல இடங்கள்ல இப்படி சொல்றான், அப்பிலேருந்து சிருஷ்டி உண்டானது வேதத்துல கூட பல இடத்துல சொல்றது அப்படின்னா ஜலம். அலைக்கடலாய் அந்த ஜலத்துல இருக்கிறபடினாலே அவர் ஏகாக்கியாக ஆனந்தமாக இருந்தார் அப்படின்னு ஒரு அர்த்தம். அலை கடல் ஆய் அப்படின்னு சொல்றார். அலை கடலில் இருந்தார்ன்னு சொன்னா பரவாயில்ல, அலை கடலாய் ஆனந்தம் அடைந்தார் வந்தார். அலைகள் நிறைந்த கடலாக இருக்காரா திருமால். எப்படி கடல்ல வந்து பல விதமான அலைகள்லாம் நிறைந்து இருக்கோ அந்த மாதிரி பெருமாளும் பலவிதமாக அவர் மாற்றத்தை அடையக்கூடியவராக இருக்கார். அப்படி அடைந்த பெருமாள் அப்படின்னு அர்த்தம். கலை கடலானது அலையாகவும் குமிழாகவும் நுரையாகவும் இப்படி எல்லாம் மாறுகிறா போலே பரமாத்மா தான் மாறுகிறார் அப்படின்னு ஒரு மதம் ஒண்ணு இருக்கு, யாதவ பிரகாச மதம். அந்த மதத்தை நம்ம ஏத்துக்கல, ஆனா கூட பெருமாளுடைய பரிணாமம் தான் இந்த பிரபஞ்சம் அப்படிங்கறத நம்ம ஏத்துட்டு இருக்கோம். ஏன்னா சேத்தனா சேத்தன விசேஷனான பெருமாள் தான் காரணம், அவர் தான் காரியம் அப்படின்னு சொல்றபடினால, அதனால அந்த ஒரு அம்சத்தை மாத்திரம் வச்சுட்டு கடல் கடல்ல இருந்து எப்படி வள வஸ்துக்கள் உண்டாகுதோ அந்த மாதிரி பெருமாள்கிட்ட இருந்து எல்லா வஸ்துக்களும் உண்டாச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு உதாரணத்துக்கு சொன்னதாக சொல்லலாம். அப்படி சொன்னதாக வச்சிருந்தா அலை கடலா இவர் முதல்ல கடலாக இருந்தவர். பெருமானுக்கே கத்து சொல்றது கடல் வண்ணர் அப்படின்னு பெயர் பெருமாள் திவ்ய பிரபந்தத்தில். கடல் வண்ணர் இது செய்தார் காப்பாறாரே, கடல் வண்ணர் அப்படின்னா கடலை போன்ற சுபாவம் உடையவர் என்ன? கடல் எப்படி எல்லா வசூக்களையும் தனக்குள்ளே வைத்து காப்பாற்றுகிறதோ, ஒரு கடல்னா கடலுக்குள்ள எத்தனை இருக்கு, கடலுக்குள்ள எத்தனையோ ஜந்துக்கள் இருக்கு, எத்தனையோ தாவரங்கள் இருக்கு, அது தவிர பூமிக்கு எல்லாமே அந்த கடல் தேவையா இருக்கு, அந்த மாதிரி எல்லாரையும் காப்பாற்றக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். அளவில்லா அருளாள் இப்பெருமாள் வந்தார். இந்த நாராயண நாமத்துல எத்தனையோ குணங்கள் நாம் அனுபவிக்கலாம் அப்படின்னு சுவாமி தேசிகன் சொன்னதை பார்த்தோம். அதுல முக்கியமான குணம் வந்து காருண்யம், கருணை அப்படிங்கிற குணம். இது அளவில்லாத கருணை உடையவரா பெருமாள். அந்த கருணையை நம்ம வச்சுட்டுதான் நம்ம சரணாகிதி, சிவன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தியே அப்படின்னு அவன் திருவடியில சரணாகி பண்றது அவன் கருணாமூர்த்தி அப்படிங்கிறபடினாலதான். அதனால ஒவ்வொரு குணத்தை பார்க்கும் போதும் அந்தந்த குணத்துல அளவில்லாமல் இருக்கக்கூடியவன், நிருபாசிகமாக இருக்கக்கூடியவன், எல்லை இல்லாமல் இருக்கக்கூடியவன் அப்படிங்கிற நம்ம சேர்ந்து அனுசந்தானம் பண்ணணும். அந்த மாதிரி இதுல அளவில்லாத கருணை உடையவன் அப்படிங்கறது ஒரு குணத்தை அழகா எடுத்து சொல்ற. அளவில்லா அருள், அளவில்லாத ஒரு அருள். ஆழி, ஆழினா கடல், அந்த கருணை கடலாக இருக்கக்கூடிய பெருமாள் வந்தார். அளவில்லா அருள் ஆழி பெருமாள் வந்தான். அருளாள பெருமாள் தானே, பேரொருளாள பெருமாள் காஞ்சிபுரம் பெருமாள், அவரை பத்தி தானே இந்த திருச்சின்ன மாலை வந்திருக்கு. அதனால அவருடைய திருநாமத்தையும் சேர்த்து குறிக்கும்படியாக இந்த நாராயண நாமம் இங்க இருக்கு அப்படிங்கறத அழகா காமிக்கிறாங்க. அளவில்லா அருள் ஆழி பெருமாள் வந்தார். திலகமெனும் திருமேனி செல்வர் வந்தார். ஒரு திருமேனியுடையவர் அப்படின்னு பெருமாளை நாம அனுசந்தானம் பண்ணும்போது, நாராயண நாமத்தை அனுசந்தானம் பண்ணும்போது கூடவே நல்ல திருமேனியோடு கூட இருப்பவர் என்பதையும் சேர்த்து அனுசந்தானம் பண்றோம். அவருடைய குணங்களையும் சேர்த்து அனுசந்தானம் பண்றோம், அவருடைய திருமேனியையும் சேர்த்து அனுசந்தானம் பண்றோம். அதனால அதை காண்பிப்பதற்காக திலகம் எனும்னா திலகம் போல இருக்கக்கூடிய திருமேனி. இப்படி திலகம்னா சிரேஷம் அர்த்தம், உயர்ந்ததுன்னு அர்த்தம். மனிதர் திலக்கம் அப்படிலாம் சொல்றோம் இல்லையா, மனிதர்களுக்குள்ளே திலக்கமானவன் தான் சிரேஷ்டமானவர், உயர்ந்தவன் இருக்கும். பெருமாளுக்கு என்ன வேணா இருக்கட்டும், அதுல சிரேஷ்டமானது என்னன்னு கேட்டோம்னா திருமேனி. ஒரு திருமேனி சௌந்தர்யம், சௌகன்யம், லாவண்யம் முதலான குணங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு திருமேனி. பெருமாளுக்கு சொன்ன குணங்கள்ல பார்த்தோம்னா சில குணங்கள் ஆத்மாவுக்கு இருக்கும், சில குணங்கள் திருமேனிக்கு இருக்கும். பெருமானுக்கு கருணை அப்படிங்கிற குணத்தை எடுத்து பார்த்தானா இது ஆத்ம குணம். சௌந்தரியம், அளவில்லாத சௌந்தரியம் உடையவன் அப்படின்னா அது பார்த்தா திருமேனியினுடைய குணம். சௌந்தரியங்கிறது திருமேனிக்கு தானே இருக்கும். சௌந்தரிய சௌகந்த சௌகுமாரிய லாவண்ய யௌவனாதி அனந்த குணநிதி திவ்ய ரூபா. லாவண்யம் யௌவனம் சௌகந்தம் நல்ல வாசனை, இதெல்லாமே திருமேனியில இருக்கக்கூடிய குணங்கள். இதெல்லாமே ஞானவலை சரிய வீரிய சக்தி தேஜஸ் சௌசீல்ய வாத்தல்ய மார்தவ ஆர்தவ சௌஹார்த்த சாமிய காருண்ய மாதுரிய காந்தீரிய ஔதாரிய சாதுரிய ஸ்தைரிய தைரிய சௌரிய பராக்கிரம முதலான சொன்னதெல்லாம் ஆத்மால இருக்கக்கூடிய குணங்கள். ரெண்டு குணத்தையும் சேர்த்து நம்ம அனுசந்தானம் பண்ற வழக்கம். ஏன்னு கேட்டா பெருமாள்னு சொன்னாலே திருமேனியோடு கூட இருக்கக்கூடிய பெருமான் அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கணும். இவன் நாராயண சரணம் தானே துவயத்துல வந்திருக்கு. சரணம்னு சொன்னது திருமேனியை குறிப்பிடுறதுக்கு தானே. அப்போ உபாய திசையிலையும் பல திசையிலையும் ரெண்டுமே பெருமாளுடைய திருமேனி நமக்கு தேவையா இருக்கு. பெருமான் எப்படி தேவையோ அந்த மாதிரி பெருமானுடைய திருமேனியும் நமக்கு தேவையா இருக்கு. அந்த திருமேனி தான் சிரேஷ்டமா இருக்கு. ஒரு விதத்தில் பார்த்தா பெருமானை காற்றும் இது வசத்தியும் சொல்லலாம் போலக்கு. ஸ்வரூபாத் சுவாமினோ ரூபம் உபாதேய தமம் விதுகும் அப்படிங்கிறார். பெருமானுடைய சுரூபத்தை காற்றும் அவனுடைய திருமேனி உபாதேய தமம், ரொம்ப விசேஷம். எங்களுக்கு அந்த திருமேனியே போறோம்னு சொல்லலாம் போல. கோயில போய் பெருமாள் சேவிச்சா சேவிச்சோம் எப்படி இருக்காருன்னா ஆச்சரியமா இருக்காரு. ஆனா அவர் வேதாந்தி இருக்கார் என்ன சொல்லுவார் அப்படின்னா அது பெருமாள் இல்ல, பெருமாளுடைய திருமேனி அப்படின்வார். கோயில நம்ம சேவிச்சோமே ஒரு திவ்யமான ஒரு ரூபம், அழகான ரூபம், அவர் பெருமாள் இல்ல, அவர் பெருமாளுடைய திருமேனி, அவர் பெருமாளுடைய திரு உடம்பு. அவர் பெருமாள்ந்தவர் அந்த திருவுடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய பரமாத்மா, அவர் வேற, அவர் நம்ம கண்ணுகளுக்கு தெரிய மாட்டார். நாம என்ன பண்றோம், அந்த திருமேனியை பார்க்கும்போது ஒரு திருமேனி அப்படின்னு ஒரு சிலை அப்படின்னு பார்க்காமல் உள்ளுக்குள்ள பரமாத்மா இருக்க, அதுக்குள்ள ஒரு சைத்தன்யம் இருக்கு, அவருக்கு ஒரு காருண்யம் இருக்கு அப்படின்னு வச்சுட்டுதான் நம்ம சேவிக்கிறோம். அவர் கருணையினாலே காப்பாத்துறார், அவர் எல்லாம் தெரிஞ்சவர், அவர் என்னை இந்த இடத்துல ஈடுபடுத்தி வச்சிருக்க, எனக்கு இந்த வரனை கொடுப்பார் அப்படின்னு சேவிக்கவர். அது வெறும் கல் அப்படின்னு நினைச்சுன்னு சேவிக்கல, அது ஒரு திருமேனி, அது ஒரு ஆத்மாவுடைய திருமேனி. உள்ளுக்குள்ள ஆத்மாவா ஒருத்தர் இருக்க, அவர் இப்படிப்பட்டவர் அப்படின்னு நினைச்சுதானே சேவிக்கணும். அப்போ அத புரிஞ்சுட்டு உள்ளுக்குள்ள பெருமாள் இருக்காங்கிறத புரிஞ்சு சேவிக்கணும். ஆனா இத்தனை அளவு தீபா பார்க்க முடியாதவா என்ன பண்ணுவான் கேட்டா, அவர் தான் பெருமாள் அப்படிங்கிறான். இந்த திருமேனி பார்த்தா அவர் தான் பெருமாள் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம்ங்கிறார் சுவாமி. ஏன்னா பகவத் விஷயத்திலே அந்த திருமேனி பார்த்து பெருமாள் சொன்னா சொல்லட்டும், அதனால பரவாயில்லை. பொதுவாக சரீரம் அப்படிங்கிறது வேற, ஆத்மா அப்படிங்கிறது வேற அப்படிங்கிறது தான் நம்ம சாஸ்திரத்துல அடிப்படை கொள்கையே. பொதுவா வேதாந்தத்துடைய அடிப்படை கொள்கை சரீரம் வேற, ஆத்மா வேற, இந்த ரெண்டையும் ஒன்னா நினைச்சா நாஸ்திக. உடல் மட்டும்தான் இருக்கு, ஆத்மா கிடையாதுன்னு சொல்றவன் நாஸ்திகவாதம் பண்றவன். ஆஸ்திகவாதத்துல முதல் வாதமே சரீரம் வேற ஆத்மா வேறங்கிறது, ரெண்டாவது இந்த ஜீவாத்மா வேற பரமாத்மா வேற அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். நாஸ்திகனா இருக்க ரெண்டையுமே ஒத்துக்க மாட்டான், சரீரம் வேற ஆத்மா வேற கிடையாது, சரீரம் தான் அப்படின்னு பரமாத்மா ஒத்துக்கவே மாட்டான். ஆனா இப்ப என்ன சொல்றாங்க கேட்டானா, பெருமாளை சேவிக்கும் போது கிட்டத்தட்ட நாஸ்திகம் போல சரீரம் வேற ஆத்மா வேற அப்படின்லாம் ஒத்துக்காமல் சரீரமே தான் ஆத்மா சொன்னா இருந்துட்டு போட்டவேன்னு பெருமாளுடைய திருமணி தான் ஆத்மா, பெருமாள் திருமணியே நன்னா இருக்கேன், இதுவே பரம போக்கியமா இருக்கேன், இதுவே ஆனந்திச்சு ஆனந்தமா சேவிச்சுட்டே இருக்கலாம் போல இருக்கேன். இப்ப இது போரும் எங்களுக்கு எம்பெருமானுடைய திருமேனி தவிர வேற ஒரு ஆத்மா அப்படின்னு இருக்கா இல்லையானா, அது இருக்கோ இல்லையோ இல்ல அதை போட்டோம் எங்களுக்கு இந்த திருமேனியை சேவிச்சுட்டு இருக்கோமோ இல்லையோ அதுவே போரும் எங்களுக்கு, அதுவே ஆனந்தமா இருக்கும் அப்படின்னு ஈஸ்வர விஷயத்திலே தம்மை தேகாத்மாபிமானிகளாக திருவங்கி ஆழ்வார் சுவாமி தேசியம் சொல்றார். பகவத் விஷயத்திலே திருவங்கி ஆழ்வார் என்ன பண்ணுவாரா, தேகாத்மாபிமானியா தன்னை நினைப்பாராம், சரீரமே ஆத்மா அப்படின்னு இருக்கட்டும் நினைப்பாராம். ஏன்னா அவருக்கு பெருமாளுடைய சரீரத்தில் அத்தனை ஈடுபாடு, பெருமாளுடைய திருமேனியில் அத்தனை ஈடுபாடு, பெருமாள் கிட்ட இருக்கிற ஈடுபாட்டை காட்டுறதும் பெருமாளுடைய திருமேனியில் அத்தனை ஈடுபாடு, அதுவே தான் பெருமாள் நினைக்கிறார். வேற தனியா அவன் ஆத்மான்னு ஒண்ணு கிடையாது நாஸ்திகாரம் பேசுற மாதிரி பேசுவான், அந்த அளவு அவருக்கு அதுல ஈடுபாடு இருக்கும். அதனாலதானே சுவாமி தேசியனும் வைகுண்ட வாசியபி நம்ம பிலாஷாகான்னு சொல்றாரு. ஏன்னா இங்க இருக்கிற திருமேனியில என்ன குறவு இருக்கு, இந்த திருமேனியே பெருமாள், அவரையும் அனுபவிச்சு இங்கே இருக்கேன் அப்படிங்கிறார். அதான் அந்த திருமேனிங்கிறது திலக்க வேண்டும் திருமேனி, அது சிரேஷ்டமான ஒரு திருமேனி. நமக்கெல்லாம் கண்ணுக்கு நேரம் தெரியக்கூடிய பெருமாள் இன்னைக்கு கண்ணுக்கு நேரம் நமக்கு தெரியவார், அந்த திருமேனி இல்லைன்னு நிச்சுக்கோங்க, நம்ம பெருமாளை இன்னைக்கு நம்ம பார்க்க முடியும், பெருமாளுக்கு எப்படி நம்ம கைங்கரியம் செய்ய முடியும், என்ன பண்ண முடியும், பெருமாளை எப்படி நாம புரிஞ்சுக்க முடியும். ஆனா ஒரு சின்ன குழந்தைய கூட்டு கூட பெருமாளை காமிச்சு கொடுத்துடுறோம், இது ஒரு சார் பெருமாள் அப்படின்னு கோயிலுக்கு கூட்டிட்டு போறோம், இதோ பார் பெருமாள் அப்படிங்கிறோம், கை கூப்பினா கை கூப்பிடுறோம், உனக்கு வேண்டியதெல்லாம் வேண்டிக்கோ அப்படின்னா பெருமாள் கிட்ட எனக்கு இது வேணும் அது வேணும், நான் பரீட்சையில பாஸ் ஆகணும், எனக்கு நல்ல புத்தி வேணும் அப்படின்னு என்னென்ன வேணும் எல்லாத்தையும் வேண்டிக்கோ அப்படின்னா குழந்தை வேண்டிக்க. அப்போ நமக்கு அந்த பெருமாளுடைய திருமேனியை வச்சுதான் பெருமாளையே நம்ம புரிஞ்சிக்க முடியும், புரிஞ்சிக்க முடியாது. அதனால ரொம்ப பிரதானமானது என்ன கேட்டாங்கன்னா, அந்த பெருமாள் ஆத்மஸ்வரூபத்தை காத்திலும் பெருமாளுடைய திருமேனி தான் ரொம்ப பிரதானம் சாதாரண குழந்தைகளுக்கு. சரி யோகிகள், யோகிகள் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னா, யோகிகளும் தியானம் பண்றவர்கள் கல்வி ஆத்மஸ்வரூபத்தை தியானம் பண்றவாளா இருப்பா, ஆனா ஆத்மஸ்வரூபம் பிடி கிடைக்காதா, ஏன்னா மனசுல ஏதாவது ரூபத்தை வச்சுட்டு தானே தியானம் பண்ணணும், மனசுல ஆத்மஸ்வரூபத்தை மனசுல இருக்க முடியாது, ஆத்மஸ்வரூபத்துக்கு ஒரு ஆகாரம் கிடையாது, ஒரு ஷேப் கிடையாது. அப்ப அதை எப்படி மனசுல அதை வச்சு பிடிச்சு வச்சு எப்படி அதை தியானம் பண்ண முடியும், சுபாசிரியம் ஆகாது அப்படிங்களா. அப்ப பாஷையில சொல்லச்சு சுபாசிரியம் அப்படிங்களா, சுபாசிரியம்னா என்ன அர்த்தம் கேட்டா, சுபமா இருக்கணும் ஆசிரியமா இருக்கணும். ஒரு மனசுல தியானம் பண்ணக்கூடிய விஷயம் இருக்கும் இல்லையோ, அது சுபமாவும் இருக்கணும், ஆசிரியமாகவும் இருக்கணும். ஆசிரியம் அப்படின்னா மனசுல பிடி கொடுக்கறதா இருக்கணும், மனசுல நிலைச்சு நிக்கக்கூடியதா இருக்கணும். சுகம்னா மங்களமா இருக்கணும். இப்போ எம்பெருமானுடைய ஆத்மஸ்வரூபம் இருக்கும் இல்லையோ, இந்த ஆத்மஸ்வரூபங்கிறது சுகம் மங்களம். ஆத்மஸ்வரூபத்தை மனசுல தியானம் பண்ணா அது ரொம்ப நல்லது, பாபங்கள் எல்லாம் போகும், நமக்கு மோட்ச பரியந்தம் கிடைக்கும். ஆனால் அது ஆசிரியமாக இருக்காது, அது சுகமா இருக்கும் ஆனா ஆசிரியமா இருக்காது. ஏன்னா மனசுல அது பிடி கிடைக்காது. ஆத்மஸ்வரூபத்தை என்னன்னு மனசுல தியானம் பண்ண முடியும். சத்தியம் ஞானமன் அந்தம் பிரம்மா அப்படின்னு சொல்றது வேற, சத்தியஸ்வரூபம்னு ஞானஸ்வரூபம்னு ஆனந்த ஸ்வரூபம்னு சொல்றது. ஆனா கூட எல்லாமே பரோட்சம்தான். சத்தியஸ்வரூபம் ஞானஸ்வரூபம் ஆனந்த ஸ்வரூபங்கிறது கண்ணுக்கு தெரியாது. பரோட்சம்னு கேட்டா வாக்கியத்துல சொன்னா அது புரிஞ்சுக்கலாமே தவிர கண்ணுக்கு தெரியாதுன்னா அதான் பரோட்சம். வாக்கியத்துல சொன்னா புரிஞ்சுக்கலாம், அவ்வளவுதான், இந்திரியத்துல அனுபவிக்க முடியாது. பரோட்சமான அந்த விஷயத்தை வச்சுட்டு தியானம் பண்றது கஷ்டமா இருக்கு. அதனால அது ஆச்சரியமா இல்ல, பிடி கொடுக்க முடியாது இல்ல. பெருமாளுடைய ஆத்மஸ்வரூபங்கிறது சுபமா இருந்தாலும் ஆச்சரியமா இல்ல. இது ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு பார்த்தா லோகத்துல இருக்க எத்தனையோ வஸ்துக்கள்லாம் ஆச்சரியமா இருக்கு. ஏதோ தேவர்கள் தேவர்கள் தேவர்கள்லாம் இருக்கா, அவெல்லாம் கண்ணுக்கு நேரம் பார்த்தா தெரியலாம் வச்சுக்கோம். இந்திராதி தேவர்கள்லாம் யோகிகளுக்கு தெரியும். அப்ப அவ திருவேணியில ஆச்சரியமா இருக்கு. இல்ல இன்னும் எத்தனையோ சேத்தனா சேத்தன வஸ்துக்கள் எல்லாம் ஆச்சரியமா இருக்கு, மனசால தியானம் பண்ண முடியும். ஆனா அதெல்லாம் சுபம் கிடையாது. சுபம் தான் என்ன கேட்டா தியானம் பண்ணால் நமக்கு வந்து மோட்சம் கிடைக்கும், சம்சாரம் போகணும், பாபம் தொலையணும், மங்களங்கள் வரணும். அப்புறம் லோகத்துல இருக்கக்கூடிய எத்தனையோ திருமேனிகள்லாம் இருக்கும் இல்லையோ, சரீரங்கள்லாம், அதெல்லாம் ஆச்சரியமா இருக்கும் ஆனா சுபமா இருக்காது. திருமாவளுடைய ஆத்மஸ்வரூபமும் சுபமா இருக்கும் ஆனா ஆச்சரியமா இருக்காது. அப்போ சுபமாயும் ஆச்சரியமாயும் இருக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தா திருமாவளுடைய திருமேனி. திருமாவளுடைய திருமேனி நினைக்க நினைக்க பாபங்கள்லாம் போகும், அதனால சுபமா இருக்கு. அந்த திருமேனியை நாம வந்து மனசுல பிடிச்சு நிறுத்த முடியும், அதனால ஆச்சரியமாகவும் இருக்கு. அதனால சுபாசிரியம் அப்படின்னு சொல்ற வழக்கம். இப்போ சுபாசிரியமா இது இருக்கிறபடினால, திருமேனி இருக்கிறபடினால தியானம் பண்றதுக்கு திருமேனிதான் வாட்டமா இருக்கு. திருமாவளுடைய ஆத்மஸ்வரூபத்தை பார்த்து அப்ப குழந்தைகளுக்கும் அந்த திருமேனி தான் புரியுது, யோகிகளுக்கும் அந்த திருமேனி தான் தியானம் பண்றதுக்கு சௌகரியமா இருக்கு. அதனால எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்க கேட்டா பெருமாளுடைய திருமேனி தான் மிக உயர்ந்தது, பெருமாளுடைய ஆத்மஸ்வரூபத்தை காட்டிலும் அப்படின்னு என்னை மன்றிருக்கா. அதை வச்சுன்னு சொல்ற திலகமெனும் திருமேனி செல்வர் வந்தார், திலகமாக சொல்லக்கூடிய திருமேனி திவ்யமங்கல விக்கிரகத்தை உடையவர் வந்தார். திருமேனி செல்வர் அப்படிங்கிற இந்த திருமேனி அப்படிங்கிற செல்வத்தை உடையவரா, அது பெருமாளுக்கு ஐஸ்வர்யம் போல, அதுவும் அழகான விஷயம். நமக்கெல்லாம் ஒரு சரீரம் அப்படிங்கிறது இது பெரிய ஐஸ்வர்யம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா கர்மாதீனமா நமக்கு வந்திருக்கு அப்படினால இது ஏதோ கிடைச்சிருக்கு நமக்கு. இது ஹேயம், இது ஹேயம்னா இதை விட வேண்டியதுதான். இந்த சரீரம் அப்படிங்கிறது நமக்கு கடைசி வரைக்கும் வந்து இருக்கணுங்கிறது இல்ல, ஒரு காலத்துல இந்த சரீரத்தை விட்டுட்டு போகலாம், அதுக்கப்புறம் திருப்பி இந்த சரீரம் வேண்டாம், அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு நம்ம ஆனந்தமா இருக்கலாம். இந்த ஆத்மாங்கிறது சரீரம் இல்லாதான் ஆனந்தமா இருக்கும், சரீரத்தோட இருந்தா இதுக்கு வந்து சுகதுக்கங்கள் தான் வரும், துக்கங்கள்லாம் நிறைய வரும். நகவை சசரீரஸ்ததா பிரியாபிரியோகோ அபகதி ரஸ்தி அப்படின்னு, சரீரத்தோடு கூட இருந்தால் அப்ப சுகதுக்கங்கள் இருக்கதான். ஆனா இந்த சரீரம் விட வேண்டியதுதான் அப்படின்னு நினைக்கிறோம், அதான் சாஸ்திரம் நமக்கு சொல்லி கொடுக்குறது. அதனால இந்த சரீரத்தோடு இருக்கக்கூடிய நம்மளே இந்த சரீரம் அப்படிங்கிற செல்வம் உடையவன் சொல்ல முடியாது. ஏன்னா சரீரங்கிறது ஏதோ வந்துருத்தோ நமக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா எம்பெருமான் திருமேனி அப்படிங்கிறது அவன் வந்து தன்னுடைய சங்கல்பத்தினாலே எடுத்துருக்கிறபடினால அந்த திருமேனி செல்வர் அப்படிங்கிற திருமேனிங்கிற செல்வத்தை உடையவராகதான் எம்பெருமான் இருக்கார். பெருமாளுடைய விபூதிகள் பார்த்தோம்னா அவனுடைய செல்வங்கள் பார்த்தோம்னா அதுல திருமேனி பிரதானமா, அனந்த குணநிதி திவ்ய ரூபா அப்படிங்கிற கத்தியத்துல அனந்தமான குணங்களை உடைய திவ்யமான திருமேனியை உடையவர். இந்த திருமேனியை சொல்லும்போது இதுவும் நார நார சப்தத்தினுடைய அர்த்தமாக கத்தியத்துல சொல்ற. நாரா அப்படின்னா அரணோடு சம்பந்தப்பட்டது நாரம், நரன்னா பெருமாள், பெருமாளோடு சம்பந்தப்பட்டது எல்லாமே நாரம் அப்படின்னு அர்த்தம். பெருமாளோடு சம்பந்தப்பட்டது எவை அப்படின்னு கேட்டானா, பெருமாளுடைய குணங்கள், பெருமாளுடைய திருமேனி, அந்த திருமேனியில இருக்கக்கூடிய ஆயுதங்கள் பூஷணங்கள் முதலானது, இது எல்லாம் நாரத்துல சேர்க்கிற கஜத்துல இந்த நாராயணங்கிறதுக்கு வியாக்கியம் பண்ணச்ச எல்லாத்தையும் சேர்த்துக்கிறாரு. அத்ரத்வயம் அப்படிங்கிற வர கஜத்துல வந்து துவயத்தினுடைய வியாக்கியானம், அது வரைக்கும் அந்த துவய மந்திரத்தினுடைய வியாக்கியானம் எடுத்துக்கணுமா. அப்போ அது அதுல முதல்ல ஆரம்பிச்சு அகிலேகேய பிரத்தினி முதல்ல ஆரம்பிச்சு ஸ்ரீ ஸ்ரீ சப்தத்துல அர்த்தத்தை முதல்ல சொல்லிடும். அகிலேகேய பிரத்தினிக்கு சமஸ்தவஸ்து விலக்கணானந்த ஜானானந்தைக ஸ்வரூபா அப்படின்னு நாராயண நாமத்தோட அர்த்தத்தை சொல்ற. இதுல முதல்ல ஸ்வரூபத்தை சொன்ன, அகிலேகேய பிரத்தினிக ஒரு தோஷமும் இல்லாமல் ஞானானந்தைக ஸ்வரூபனாக இருக்கக்கூடியவனே அப்படின்னு. அப்புறம் சுவாபாவிகான ஞான வரை ஈஸ்வரிய வீரிய சக்தி தேஜஸ் சௌசீல்ய மாத்தல்யான பகவானுடைய குணங்களை எல்லாம் சொல்ற. இந்த குணங்கள் எல்லாம் நாரங்கள், அதாவது பகவானை சேர்ந்தவை நர்த்தம். நரன்னா பகவான், இந்த பகவானை சேர்ந்தவை எல்லாம் நாரங்கள், நரசம்பந்தினோ நாராகா. அப்ப குணங்களை மாத்திரம் சொல்லாமல் குணங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து எம்பெருமானுடைய குணங்கள் என்ன, எம்பெருமானுடைய பூஷணங்கள் என்ன, எம்பெருமானுடைய ஆயுதங்கள் என்ன, அப்புறம் விராட்டிமார் என்ன, இப்படி எல்லாத்தையும் எல்லாருமே பெருமாளோட சம்பந்தப்பட்டவர்கள் தானே, எல்லாத்தையும் நாரங்கள் அப்படின்னு சொல்லி அந்த நாரங்களுக்கெல்லாம் அயனமாக பெருமான் இருக்கா, இருப்பிடமாக ஆதாரமாக பெருமான் இருக்கா அப்படிங்கிறது நாராயணன் அப்படின்னு சொல்ற. அது சொல்லும் போது எம்பெருமானுடைய திருமேனி அப்படின்னு அதுவும் அதுல சேர்ற, அதுவும் நாரமா நாரம் அப்படிங்கிறதாக இருக்கு, முக்கியமானது. அதனால ஒரு நாரம் அப்படிங்கிற ரீதியில எம்பெருமானை சேர்ந்ததுங்கிற ரீதியில முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டியது இந்த திருமேனி. அது எம்பெருமானுக்கு பெரிய ஐஸ்வர்யமாக இருக்கக்கூடிய, எப்படி பெருமானுடைய குணங்கள் எப்படி அவனுக்கு பெருமை சேர்க்கிறதோ அது போல அவனுடைய திருமேனியும் அவனுக்கு பெருமை சேர்க்கக்கூடியதாக இருக்கு. இப்படி இதனுடைய தத்துவத்தை அழகா சொன்னதே நம்ம மதம்தான். ஏன்னா சில மதங்கள்ல பெருமானுக்கு சரீரம் இருக்குன்னா பயப்படுறா, சரீரம் இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா சரீரம் இருந்தா சுகதுக்கம் வந்துடாதோ, பெருமானுக்கு சரீரங்கள்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படிங்கிறா. நதே ரூபம் நதே ஆகாரகா, உனக்கு சரீரம்னே ஒண்ணு கிடையாது, ஆத்மஸ்வரூபத்துக்கு சரீரம் இருந்தா கர்மம் இருந்தா தான் சரீரம் வரும் அப்படின்லாம் நினைச்சுட்டு இருக்கா. அப்படி இல்ல, இந்த சரீரம்ங்கிறது எம்பெருமானுக்கு விபூதியாக இருக்கக்கூடிய அவனையே ஏற்றுக்கொண்ட சரீரம். அஜோபிசன் அவ்வியாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிசன் பிரகிருதி சுவாம் அதிஷ்டாய சம்பவாமி ஆத்மாயா அப்படிங்கிற பகவத்கீதையில கண்டு. இப்படி இருந்தாலும் எனக்கு உண்மையில உற்பத்தி கிடையாது, நாசம் பிறப்பு கிடையாது, இறப்பு கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஆனால் நான் என்னுடைய சுவாவத்தை விடாமல் நான் அவதாரம் பண்ணுகிறேன், பல திருமேனியை நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற. இந்த திருமேனியை எடுத்துக்கிறாங்களோ, எடுத்துக்கும் போது அது சரீரமா எடுத்துக்கும் போது மற்ற திருமேனி மற்ற சரீரங்கள் போல கிடையாது, நானே எடுத்துக்கிறேன், என்னுடைய சுபாவத்தை விடாமல் எடுத்துக்கிறேன், எனக்கு என்ன சுபாவமோ அது அது விடுறதில்லை ஒண்ணும். அப்படியே நான் ஒரு திருமேனியை எடுத்துட்டு நான் சம்பவாமி ஆத்ம மாயையா, என்னுடைய சங்கல்பத்தினாலே நான் வந்து அவதாரம் பண்றேன் அப்படிங்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் பெருமாள் பர திருமேனியை எடுத்துக்கிறேன். அவதாரம்னா என்ன அர்த்தம்னா, திருமேனி எடுத்துக்கிறதானே அவதாரம் பெயர். அடுத்து ஒரு திருமேனி ராமன்கிற திருமேனி எடுத்துட்டா ராம அவதாரம், கிருஷ்ணங்கிற திருமேனி எடுத்துட்டா கிருஷ்ண அவதாரம், அர்ச்சைய திருமேனி எடுத்துட்டா அர்ச்ச அவதாரம், அவ்வளவுதானே. அதனால அந்த திருமேனிங்கிற திருமணத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு விபவம் அது, ஒரு பெருமை அது, அதே சேயம் இல்லை. நம்மளுடைய சரீரங்கள்லாம் சேயமா போனதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, அது கர்மத்தினாலே தோஷத்தினாலே வந்தது, ஆனா பெருமாளுடைய தோஷத்தினாலே வரல, கருணையினாலே அவர் எடுத்துக்கொண்டது. அதனால அது விசேஷமான நமக்கு அனுகிரகம் பண்றதுக்காக அவர் பெருமாள் வந்து அந்த திருமேனியை எடுத்துருக்கார். அது சிவாட்சியத்துல அழகா சாதிக்கிற, இது எல்லாரையும் அனுகிரகம் பண்றதுக்காக, யோகிகளுக்கு சிவாட்சிய திருமேனி வரணுங்கிறதுக்காகவும் மற்றவர்களுக்கு புரியணுங்கிறதுக்காகவும் எம்பெருமான் வந்து ரொம்ப கருணையினாலே அந்த திருமேனியை அவர் எடுத்துருக்கார். பெருமானுக்கு குணங்கள் உண்டு அப்படிங்கறது எத்தனை சத்தியமோ அத்தனை சத்தியம், பெருமாளுக்கு குணங்கள் உண்டுங்கிறது எத்தனை பெருமையோ அத்தனை பெருமை திருமையின் உண்டுங்கிறது இருக்கு. அதனால கேலதமேனும் திருவேணி செல்வர் வந்தார். இது அழகா சொல்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, வேற யாருக்கும் இந்த பெருமை கிடையாது. பிரம்மாலேருந்து ஆரம்பிச்சு எல்லாருக்குமே ஒரு சரீரம் இருக்கு, ஆனா சரீரத்தினாலே அவளுக்கு பெருமைங்கிறது கிடையாது. ஏன்னா எல்லா சரீரமே கர்மத்தினாலே வந்தது. பிரம்மாவுடைய சரீரத்திலே இருந்து ஆரம்பிச்சு இந்திரன் ஆகட்டும், வருணன் ஆகட்டும், யமன் ஆகட்டும், குபேரன் ஆகட்டும், எந்த தேவன் வேணா எடுத்துக்கோங்கோ, அவ வந்து கர்மத்தினுடைய பலனாக அந்த சரீரத்தை அவ பெற்று இருக்கிறார்கள். அந்த சரீரத்தை பத்தி வேதத்துல நிறைய வருமாறு, வஜ்ரஹஸ்த புரந்தரஹா, இந்திரன் கையில வஜ்ராயுதம் வச்சிருக்கான் அப்படின்னு வேதத்துல பல இடத்துல. அப்போ அவன் கை வச்சு கை இருக்கு, அவன் திருமேன் இருக்கு, அதுல கை இருக்கு, அந்த கையில வஜ்ராயுதம் இருக்கு, நீ வேறமே சொல்லிருக்கிற விஷயம்தான். ஆனால் அந்த அந்த அந்த ஒரு திருமேனி இல்லட்டா அந்த சரீரம்ங்கிறது அவனுக்கு கிடைச்சது கர்மத்தினால கிடைச்சது, வஜ்ராயுதம் அவனுக்கு கிடைச்சதே ஒரு பெரிய கதை. எப்படி அவனுக்கு கையில வஜ்ராயுதம் வந்தது? அதனால அந்த மாதிரி இருக்கு அப்படின்னால அது பெருமையா சொல்லிக்கும்படியாக இல்லை. ஆனா பெருமாளுடைய திருமேனிங்கிறது அப்படி இல்ல, அது சிரேஷ்டமா இருக்கு. ஒரு விதத்துல பார்த்தா பெருமாளை காற்றிலும் சிரேஷ்டமா இருக்கு அது. அப்படினால திரதமனும் திருமேனி செல்வர், அதனாலதான் திருமேனி செல்வர் அப்படின்னு இருக்கு பெயர். திரதமனும் திருமேனி செல்வர் வந்தார். கோயில்ல இருக்கக்கூடிய எம்பெருமாண்டிய திருமேனியை செவிக்கும் போது நம்ம அதுதான் நினைக்கலாம், திருமேனி செல்வர் அப்படின்னு நினைக்கலாம். அதனாலதான் திருமேனிக்கு வேண்டிய உபச்சாரங்கள் எல்லாம் பண்றோம். செழும் குணங்கள் இரு மூன்றும் உடையார் வந்தார். நல்ல சிறந்த குணங்கள் இரு மூன்றுன்னு ஆறு, ஆறு குணங்களே உடையவர் வந்தார் அப்படின்னு இருக்கும். முன்னாடியே சொன்ன மாதிரி நாரம் அப்படின்னா பெருமாளுடைய குணங்கள் கூட நாரம், பெருமாளோட சம்பந்தப்பட்டது எல்லாமே நாரம் அப்படின்னா குணங்களையும் நாரம் சொல்லுவார். அந்த நாரங்களுக்கு அயனமாக இருக்காருன்னா குணங்களை உடையவராக இருக்கார் அப்படின்னு இருக்கும். அனந்த கல்யாண குணங்களை உடையவர் அப்படின்னு அர்த்தம். எம்பெருமான் கல்யாண குணங்கள் எத்தனை கல்யாண குணங்கள் அப்படின்னா நம்மளால எண்ணவே முடியாது. அது ஒரு அர்த்தம். அனந்தம் அப்படின்னா அந்தம் இல்லாதது, எண்ண முடியாததுன்னு ஒரு அர்த்தம். இன்னொன்னு இதுல ஒவ்வொரு குணமுமே அனந்தமா இருக்கு, அளவில்லாம இருக்கு. கருணைன்னு ஒரு குணம் எடுத்துன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு எல்லை இல்லாமல் கருணா அப்படிங்கிற குணம் இருக்கு. ஞானம்ங்கிற குணத்தை எடுத்துனோம்னா எல்லை இல்லாத ஞானம் அப்படிங்கிறது பகவானுக்கு இருக்கு. அதனால அனந்தமான கல்யாண குணங்கள், முடிவில்லாத கல்யாண குணங்களை உடையவர் அப்படின்னு அர்த்தம். அத அனவதிக அதிசய அசங்கேய அப்படின்னு, அனவதிக அதிசய இல்லை இல்லாத, அசங்கேய எண்ணிக்கை இல்லாத கல்யாண குணங்கள் குணங்கள் உடையவர் அர்த்தம். அப்படி ஒரு சிறந்த குணங்கள் கல்யாண குணங்கள், அது இரு மூன்று ஆறு குணங்களை பிரதமா சொல்லி கேட்போம். பெருமானுக்கே தவா அனந்த குணசாபி சடேவ பிரதமே குணாக அப்படிங்கிறது, அனந்த குணம் உனக்கு இருந்தா கூட அதுல ஆறு குணம் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சாஸ்திரத்துல எடுத்து சொல்லியிருக்கான். எல்லா குணத்துக்கும் ஆதாரமான குணம் அப்படிங்கிறது ஆறு குணம் இருக்கான். ஞானம், சக்தி, பலம், ஐஸ்வர்யம், வீரியம், தேஜஸ் என்ன ஆறு குணங்கள். ஞான சக்தி பல ஐஸ்வர்ய வீரிய தேஜஸ் அப்படின்னு கத்தியத்துல சொல்றான். சுவாபாவிகா நவசிகாதி சேர்ஞான வைஸ்வரிய வீர சக்தி தேஜஸ் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். அதுக்கப்புறம் தான் சௌசீல்ய அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்றேன். இந்த ஆறுலயே எல்லாம் அடங்கியிருக்கான் நிறைய. எப்படி ஒரு கடல்ல வந்து அநேகம் வஸ்துக்கள் அடங்கியிருக்கோ அந்த மாதிரி இந்த ஆறு குணங்கள்ல நிறைய அடங்கியிருக்கு அப்படிங்கிற. ஞானம் அப்படின்னா அந்த ஞானத்திலே நிறைய அடங்கியிருக்கு. ஒரு விதத்துல பார்த்தோம்னா எம்பெருமாண்டிய தயை அப்படின்னு சொல்றோம் வச்சுக்கோங்க, இந்த தயை கூட கிட்டத்தட்ட ஒரு ஞானம் மாதிரிதான். எப்படி கேட்டா தயானா என்ன அப்படின்னா இன்னொருத்தர் கஷ்டப்படும் போது அந்த கஷ்டத்தை போக்கடிக்கணும்னு இருக்கக்கூடிய பெருமாள் இருக்கக்கூடிய ஒரு இச்சை, ஒரு திருவுள்ளம் அப்படிங்கறதுதான் தயா. கஷ்டப்படுறானே அவன் அந்த கஷ்டத்தை பார்த்து பெருமை இருக்கிறது இல்லை பெருமாள். கருணையோட இருக்கிறவனுக்கும் கருணை இல்லாதவனுக்கும் என்ன வித்தியாசம்னா, யாராவது கஷ்டப்பட்டானா கருணை இல்லாதவனுக்கு உனக்கு ஒண்ணுமே தோணாது, அது கஷ்டப்படுற அப்படின்னு தோணும். ஆனா கருணையோட இருக்கணும், ஐயோ அந்த கஷ்டத்தை நாம போக்கரிக்கணுமே அப்படின்னு தோணும். அந்த கஷ்டம் போறதுக்கு என்ன உபாயம் அப்படின்னு அவன் யோசிப்பான். அந்த ஒரு இச்சை அவனுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் போகணும் அப்படின்னு இவனுக்கு ஒரு இச்சை இருந்து வச்சுக்கோங்க, அப்ப தயவு இருக்குன்னு இருப்பான். பரதுக்க நிராட்சிக்கு இஷா அப்படின்னு சொல்றாரு. இன்னொருத்தர் ரெண்டு துக்கம் போகணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கா அவருக்கு, அப்ப தைரியம் இருக்குன்னு அர்த்தம். ஆமா அவன் கஷ்டப்பட்டா என்ன, கஷ்டப்படாட்டா என்ன, நமக்கு என்ன அப்படின்னு அப்ப தைரியம் இல்லைன்னு அர்த்தம். யாருக்கு தைரியம் இருக்கோ அவன் தான் வந்து வைஷ்ணவன். இன்னொருத்தர் கஷ்டப்படும் போது யார் அந்த கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் மனசுல தோணிச்சுன்னா தைரியம் இருந்தா அவன் வைஷ்ணவன் அப்படின்னு வைஷ்ணவ லட்சணத்துல சொல்றான். ஆமா இப்ப வந்து பெருமாளுக்கு அந்த இச்சை இருக்கும், ஜனங்களுடைய துக்கத்தை எல்லாம் போக்கடிக்கணுங்கிற இச்சை எப்பவுமே இருக்கு. சம்சாரத்துல எத்தனை பேர் துக்கப்படுறா இல்லையா, இந்த துக்கப்படுற எத்தனை பேருடைய துக்கத்தையும் போக்கடிக்கணும் அப்படின்னு பெருமாளுடைய ஒரு எண்ணம் இருக்கு. நல்லா துக்கம் இல்லாம இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு, இது நிரந்தரமா இருக்கு, எப்பவும் இருக்கு. அதனால பெருமாளுக்கு அனந்தமான தயம் இருக்கு அப்படின்னு சொல்றோம். இந்த போக்கடிக்கணுங்கிற எண்ணம் இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையோ, இச்சை இருக்குன்னு சொல்றோம் இல்லையோ, அந்த இச்சைங்கிறது என்னது, ஆசை. ஆசைங்கிறது என்னதுன்னா அது ஞானத்தினுடைய ஒரு பிரபேதனம், ஞானத்தினுடைய ஒரு கைண்ட், ஒரு விதம் அது. அதனால ஞானத்துல சேர்ந்துருக்கு. அப்படி பார்த்தா தைரியம் வாத்சல்யம் இதெல்லாமே ஞானத்துல சேரும் கிட்டத்தட்ட. அது மாதிரி ஞானத்துல சேரக்கூடியது, சக்தியில சேரக்கூடியது. இப்படி பார்த்தா குணங்கள்லாம் நல்லா உள்ள வந்து உள்ள வந்து பார்க்கணும், பார்த்தா அதனுடைய ஸ்வரூபம் தெரியும். வெத்திய பாஷ்யத்துல சுவாமி தேசிகன் ஒரு ஒரு குணத்தையும் எடுத்து அழகா வியாக்கியானம் பண்ற, இந்த குணம் என்ன அது, இதனுடைய சொரூபம் என்னன்னு வியாக்கியானம் பண்ற. அதுல பார்த்தா நன்னாஸ்திய அந்த ரீதியில ஆறு குணங்கள் ரொம்ப பிரதானமான முக்கியமான குணங்களா. அதனால செடும் குணங்கள், சிறந்த குணங்களான ஞானம், சக்தி, பலம், ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம்னா தான் ஆளும் தன்மைன்னு அர்த்தம். வீரியம் தேஜஸ் அப்படிங்கிற பலம்னா அனாயாசமா எல்லாத்தையும் தாங்கக்கூடிய சக்தி. வீரியம் அப்படின்னா எத்தனை விதமா பரிணாமம் இருந்தாலும் அத்தனை விதமா பரிணமிக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம். இது மாதிரியான குணங்களை சொல்லி செடுங்குணங்கள் இரு மூன்றும், அது இரு மூன்றும் சொல்றா ஆறுங்கிறது திரீகம் அப்படின்லாம் சம்ஸ்கிருதத்துல சொல்ற உண்டு. ஸ்ரீகணாத நாராயணா ஸ்ரீகன்னா மூவி ரெண்டு, செழுங்குணங்கள் இரு மூன்றும் உடையார் வந்தார். மாதிரி ஆறு குணங்கள் பிரதானமா சொல்லி, இந்த ஆறு குணங்கள் சொன்னா எல்லா குணங்களுக்கும் உபலட்சணம் எல்லாத்தையும் இதை நம்ம வச்சுக்கணும். அது மாதிரி அனந்தமான கல்யாண குணங்களை உடையவர் அப்படின்னு அர்த்தம். இலகு சுடர் முழு நலமாய் இனி யார் வந்தார், அர்த்தஸ்வரூபத்தை சொல்றார். இதெல்லாம் நார அப்படிங்கிறது அர்த்தத்தை வரைக்கும் சொல்லிட்டு வர்றார். குணங்கள், விபூதிகள் இதெல்லாம் நாரம். அர்த்தஸ்வரூபம் எப்படின்னா ஞானஸ்வரூபமா இருக்கக்கூடியவர், ஆனந்த ஸ்வரூபமா இருக்கக்கூடியவர். இலகு சுடர் அப்படின்னா ஞானஸ்வரூபமா இருக்கக்கூடியவர், பிரகாசிக்கக்கூடிய ஞானமா இருக்கக்கூடியவர். முழு நலம் அப்படின்னா பரிபூர்ண ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர். ஆக இனியார் அப்படின்னா போக்கியமானவர் நமக்கு அப்படின்னு அர்த்தம். பெருமாளுடைய ஆத்மஸ்வரூபத்தை அப்படிதான் உபநிஷத்து நமக்கு காமிக்கிறது. ஞானஸ்வரூபம் அப்படின்னா ஆனந்த ஸ்வரூபம் அப்படின்னு காமிக்கிறது. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்னு சொல்லி ஆனந்தோ பிரம்மா ஆனந்தோ பிரம்மே திவ்ய ஜானாத் அப்படின்னு இருக்கும். ஞானஸ்வரூபம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பிரகாசமா இருக்காருன்னா அவருக்கு பிரகாசமா இருக்கான்னு அர்த்தம். பொதுவா அதாவது அவர் அவருக்கு எப்பவுமே பிரகாசமா இருக்க. ஆனந்த சுரூபம்னா எல்லாருக்குமே அனுகூலமாக இருக்கக்கூடியவர், யாருக்குமே துக்கம் செய்யாதவர், எப்பவுமே எல்லாருக்குமே அனுகூலமா இருக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். இது ஆத்மஸ்வரூபத்தினுடைய நிரூபக தர்மம், சுரூப நிரூபக தர்மம் அப்படின்னு பெயர். இலகு சுடர் முழுநலமாய் இனி யாரும் வந்தார், அதான் பரம போக்கியமா இருக்க. ஆனந்த சுரூபமா இருக்க அப்படின்னா தான் பரம போக்கியமா இருக்க அப்படின்னு நமக்கு பரம பிராப்தியராக இருக்கார். நாராயண நாமத்தை சொல்லும் போது சுவாமி தேசிகன் வியாக்கியானம் பண்ணச்ச, இதுல அனுசந்தானம் பண்ண வேண்டிய குணங்கள்னு சொல்லச்ச, உபாயத்துவத்துக்கு வேண்டிய குணங்கள், பலத்துவத்துக்கு உபயத்துவத்துக்கு வேண்டிய குணங்கள்னு பிரிக்கிறார். எம்பெருமானே உபாயங்கிறத காமிக்கக்கூடிய குணங்கள்லாம் அவனுடைய அந்த கல்யாண குணங்கள் அதெல்லாம் முன்னாடி பார்த்ததெல்லாம். உபேயம் எம்பெருமானே பிராப்தியம் அப்படிங்கறத அதுக்கான குணங்கள் என்னன்னு கேட்டா இந்த போக்கியத்துவம் அப்படிங்கிறது, அதுல வரதான் இந்த ஆனந்தங்கிறதெல்லாம். இன்னும் போக்கியமா எம்பெருமான் இருக்கா, அதனால அவன் நம்ம அடையணும். ஆனந்த ஸ்வரூபமா இருக்கான் ஜோ. அப்ப அவனை அடைஞ்சா நமக்கும் ஆனந்தம், அனுகூலமா இருப்ப அப்படின்னு. எல்லாருக்கும் கதியானாரு வந்தாரு தாமே. இதான் கடைசியை முடிக்கக்கூடிய அழகான விஷயம். நாரங்களுக்கெல்லாம் அயனம்னா கதின்னு ஒரு அர்த்தம், இருப்பிடம்னு ஒரு அர்த்தம் மாதிரி கதி நமக்கு. அவனை விட்டா வேற கதி கிடையாது, அவனை விட்டா வேற உபாயம் கிடையாது. எது வேணாலும் அவன் கிட்டதாங்க நம்ம கேட்டு வாங்குறோம், நமக்கு கொடுத்ததும் அவன் தான். இனிமேலும் அதுவும் குறிப்பாக சரணாகதி பண்ற நமக்கு கதியா இருக்கக்கூடியவனே இந்திரவானஸ்தன் தானே. அதனால முதல்ல சொன்ன சாதாரண அர்த்தங்கள் இருக்கட்டும், நாரங்களுக்கு எல்லாம் இருப்பிடமா இருக்கான், இடமா இருக்காங்கிறதெல்லாம் இருக்கட்டும். அயனம்ங்கிறதுக்கு இடம்னு ஒரு அர்த்தம் இருக்க மாதிரி கத்தின்னு ஒரு அர்த்தம் உண்டு. ஆனா கத்தின்னு வச்சுட்டு எல்லாருக்கும் கதியா இருக்கக்கூடியவர், பிராப்தியம்னு அர்த்தம் உண்டு. எல்லாரும் கடைசியில போய் சென்று அடைய வேண்டியவர் பெருமான் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. உபாயமா இருக்கார் அப்படின்னு அர்த்தம் உண்டு. கதிங்கிறதுக்கே ரெண்டு அர்த்தம் உண்டு. எனக்கு நீங்க தான் கதி அப்படின்னு அர்த்தம் கேட்டா, உங்களை விட்டா எங்களுக்கு வேற கதி கிடையாது, வேற வழி கிடையாது, நீங்க தான் உபாயம், உங்களால் தான் இந்த காரியத்தை சாதிச்சுக்கணும் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி ரீதியில பார்த்தோம்னா நாரங்களுக்கெல்லாம், அதாவது மனுஷர்கள், மனுஷர்களை சேர்ந்தவர்கள் எல்லாரும், இப்ப நரன்னா மனுஷன் வச்சுப்போம், நரன்னா பகவான் சொல்ற மாதிரி மனுஷன் கூட மனுஷனுக்கு தானே நரன் பெயர். ஜீவாத்ம சுரூபத்துக்கு அழிவு இல்லாத அப்படின்னா அதுக்கு நரன் பெயர். இந்த நாரா ஐயன்னு ரெண்டு இருந்தா கூட இந்த ரெண்டுத்துக்கே மாட்டிக்கிட்டு அர்த்தம் சொல்லி சொல்லி சொல்லி கடைசியில நிறைய அர்த்தம் சொல்றான் அந்த திருநாவுக்கு. அப்ப நாரங்களா இருக்கக்கூடிய மனுஷர்களும் மனுஷர்களை சேர்ந்தவர்களும் எல்லாருக்கும் கதியாக இருக்கக்கூடியவர் பெருமாள். அதனால வேற கதி இல்லாத அவர்களுக்கு புகலிடமாக இருக்கக்கூடியவன் ஒரு அர்த்தம். அது மாத்திரம் இல்லாமல் ஸ்ரீவைகுண்ட லோகத்திலே பிராப்தியமாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். அவர்தான் கடைசி கதி. அங்க ஆச்சுன்னா மனுஷனுக்கு போக வேண்டிய இடம் போயாச்சுன்னா அதுவும் முடிஞ்சு வச்சு, இனிமே அவனுக்கு அதுக்கு மேற்பட்ட இதுவும் கிடையாது அப்படின்னு இருக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். எல்லாருக்கும், எல்லா ஜீவர்களுக்கும், தேவ மனுஷ யக்ஷ கிண்ணற கந்தர்வர்கள் மாதிரி இன்னும் முக்தர்கள் உட்பட எல்லாருக்கும் கதி. நமக்கெல்லாம் கதினா உபாயம் நடக்கும், முக்தர்களுக்கு கதினா பலம் நடக்கும், கடைசியில் நமக்கும் அதுவா ஆக போறார். அதனால எல்லாருக்கும் கதியானார் அப்படின்னு நாராயண சப்தத்தில அர்த்தம் கிடைக்கும். வந்தாரு தாமே, அப்படிப்பட்ட எம்பெருமான் இங்கே வந்தார். திருச்சினவாலையும் முதல்லயே பார்த்தோம், காஞ்சிபுரத்திலே அத்திகிரி அருளாள பெருமாளானவர் பிரம்மாவனுடைய அஸ்வமேத வேள்வியிலே அவர் அவதாரம் பண்ணும் போது திருச்சின்ன ஓசையை கேட்டுதான். அந்த திருச்சின்ன ஓசையில இந்த அர்த்தங்களை எல்லாம் பிரம்மா அனுபவிக்கிறார். இவர் வந்தார், பெருமாள் அப்பதானே வந்திருக்கார், அதனால பெருமாள் அவதாரம் பண்ணியிருக்கார், வந்திருக்கார் வந்திருக்கார். கிட்டத்தட்ட அதே அனுபவத்தில் பெருமாள் திருவீதி பொறுப்பாடு வரும்போது பெருமாள் இந்த மாதிரி கல்யாண குணங்களோட கூட அவர் பெருமாள் வந்தார் அப்படின்னு தெரிவிக்கும்படியாக அந்த திருச்சின்ன ஓசை இருக்கான். திருச்சின்னத்தோட தான் பெருமாள் புறப்பாடு நடக்கும், அதனால அந்த திருச்சின்ன ஓசை இருக்கான். அதை சுவாமி தேசிகன் இப்படி ஒரு உயர்ந்த அர்த்தங்களோடு கூட அனுபவிக்கக்கூடிய பாங்கை நாம் இப்போது பார்த்துருக்கோம். அதில் நாராயண சப்தத்தினுடைய அர்த்தத்தை நாம் பார்ப்போம். இனிமேல் அடுத்ததாக ஆய அவனுக்கே, நாராயணனுக்கே அப்படின்னு அவனுக்குன்னா என்ன அப்படிங்கிற அர்த்தத்தை அடுத்த பாசத்தை நம்ம பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமான் ஆர் சீரார் தூப்பு திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.